கொடு மார்பில் இடு வேர்வை சுடும் வேள்வி இது உன்னை கொடு ஒன்று படு அச்சம் விடு உச்சம் கொடு கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி உன்னை கொடு மார்பில் இடு வேர்வை சுடும் வேள்வி இது உன்னை கொடு ஒன்று படு அச்சம் விடு உச்சம் கொடு விண்ணை தொட வந்தோம் தாய் மண்ணை தொழுகின்றோம் புழுதி புயலுக்குள் ஒரு யுத்தம் புரிகின்றோம் இமை காத்த கண்கள் கொண்டு பறக்கின்ற கைகள் ரெண்டு விழுந்தாலும் வெற்றி கோட்டில் எழுகின்ற நெஞ்சம் உண்டு கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி விண்ணை தொட வந்தோம் தாய் மண்ணை தொழுகின்றோம் புழுதி புயலுக்குள் ஒரு யுத்தம் புரிகின்றோம் காத்த கண்கள் கொண்டு பறக்கின்ற கைகள் ரெண்டு விழுந்தாலும் வெற்றி கோட்டில் எழுகின்ற நெஞ்சம் உண்டு கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி காயங்கள் நழுதது கண்களில் கண்ணீரின் மின்னல்கள் மறைந்தது கைகளில் உள்ளம் உடையும் போது உண்மை விழிக்கிறதே உன்னை நம்பும் போது வெற்றிகள் பிறக்கிறதே மண்ணை கொடு மார்பில் இடு வேர்வை சுடும் வேள்வி இது உன்னை கொடு ஒன்று படு அச்சம் விடு உச்சம் கொடு மண்ணை கொடு மார்பில் இடு வேர்வை சுடும் வேள்வி இது உன்னை கொடு ஒன்று படு அச்சம் விடு உச்சம் கொடு கபடி கபடி ஏழு பேர் கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி ஆல பாத்து கபடி கபடி தூக்கி போடு கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி மடி போட்டு கபடி கபடி மிசம் இருக்கு கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி வந்தால் தூக்கி போடு தோல்வி கண்டால் வேட்டையாடு உப்பு கோட்டை இனிமேல் இதுதான் இதுதான் முத்து முத்தாய் வேர்வையோடு ஜல்லிக்கட்டாய் துள்ளியாடு தொட்டதெல்லாம் துலங்கும் இனிதான் இனிதான் மலை போல் தெரியும் மடுவாய் முடியும் உலகது புரியும் நடகையிலே கண்ணொரு கடையிலும் கணவொரு கடையிலும் கிடப்பது இல்லையடா ஒவ்வொரு நொடியிலும் வெவ்வேறு விடியல்கள் உனக்குள்ள விடியது வாழ்க்கையிலே சடுகுடு படகெடு தடைகளை உடைத்திடு சரித்திரும் படகெடு நீ உன்னை கொடு மார்பில் வேர்வை சுடும் வேள்வி இது உன்னை கொடு ஒன்று படு அச்சம் விடு உச்சம் கொடு உன்னை கொடு மார்பில் வேர்வை சுடும் வேள்வி இது உன்னை கொடு ஒன்று படு அச்சம் விடு உச்சம் கொடு